அச்சால பெருமறைகள் பதிலாக இசைப்பவர்கள் போல விளக்கு ஒளி இட்டாலும் இவைகள் எல்லாவற்றையும் அருளப்படும். அவைகள் உங்க எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா யாழில்லையா வேதர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள் அதுவும் பத்தில அமேதகரான சாமர்த்தியமும் வருது. வெளிபுறம் கொண்டு திருவிழா பார்க்கிறேன் ஆளுநிலையா அகைந்தகரான சாமர்த்தியம் உள்ளவனே நீ அதுடன் சொல்றார். உன்னால எதையும் செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் இந்த பாசனம் வல்லாண்டிகை தவறு கண்டது வியாக்கியானம் என்னது நம்மாழ்வார் பெரியாழ்வார் முதலியவர்களை கொண்டு போகுங்கள் வியாக்கியானம் பெருமாள் சொன்னாலும் இதுக்கு அப்புறமா கூடாரை அவதாரிகள் நாளை தினம் கூடாரை இருந்துச்சு இல்லையா கேட்டு கடைசி கட்டிச்சா கட்டாதவா கட்டணும் அந்த மாதிரி குறிப்பிட்டு வெண்ணெய் வாயில் இந்த முதலாளிகளுக்கு அனுபவம் ஆகும் ஐக்கியமன்றில் அக்கால வச்சு சொல்லுவர்கள் நீங்கள் சொல்லுவீர்கள் நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவம் நாளைக்குதான். அதற்கு முன்னால் அதற்கு அவதாரிகளை சொல்லும் போது சொல்றா பெருமாள் சொல்றா நம்மாழ்வார் பெரியாழ்வார் பெரியவர்களை உங்களுக்கு பல்லாண்டு வாழ்பவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பல்லாண்டு செய்வார்கள் வாழ்வாருடையதான வாழ்வாரியை பல்லாண்டு வாழ்வதுதான் சொல்ற பெருமாள் புரியும் புரியும் புரிகள் நேற்றைய வாழ்க்கை அனுபவிச்ச மாதிரி சீர்வைக்கம் சமர்ப்பிக்கவர்களா சாப்பிடும் என்ற ஆழ்வார் பகவத் சமர்ப்பிக்கவர்களா சாப்பிடும் என்ற ஆழ்வார் அவருடைய பாசுரங்களுடைய அனுபவம் இந்த இனம் ஆறாம் பத்து அனுபவம் கிடைக்க போகுது இல்லையா. அஞ்சாம் பத்துல நினைவு பாசுரத்துல கிருஷ்ணானுபவத்துக்காக ஆசைப்பட்ட லட்சாதாரங்களா கிடைக்கல இல்லையா. திருக்குள்கொடி நம்பி பாக்கியத்தின் சேடம் கிடைக்கல குழுக்குழந்த யாராவது ஆழ்வார் சீவரமங்கலர் வானமாங்க திருவாள் அதுமுறை திருவள்ளவாள் திருவாள் இவர்களிடத்துல அச்சாவதாரத்திலே வேண்டி பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணாவதாரத்திலே வேண்டும் போக்கு சொல்லிட்டு பார்த்தால் அன்னும் காலம் கடந்தவாறே ஆழ்வார்க்கு கஷ்டமாக இருக்கும் சிறந்த பாலம் வளர்ந்தவாறு பெரிய பாலம் கைதை தெய்வத்து திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அந்த மாயங்கள் என் மனசை மூழ்ந்து வருது. ஆனா உங்களோட நாம் எப்படி சேர முடியும் ஆச்சாரியர்கள் மூலமாக பெருமாளை அடையதான் ஆழ்வாருக்கு அதனால சாட்சாதா ஆச்சாரியாக போய் கேட்கிறானா பட்சிகளை ஆச்சாரியாளர் பாவித்து ரயில்கள் பூங்கழிவாய் வந்து சொல்கிறார் ஆச்சாரியர்களை நேசிகாசத்துடன் அதிரேமரன் சொல்றார். அதுல தேசிகாக தத்திர தூதாக தேசிகர்களே பட்சிகளே எப்படி பட்சிகள் வந்து என்ன தாமியம் பட்சிகள் ரெண்டு ரெக்கைகளாக ரெக்கைகளால ஆகாசத்தை கிடக்கிறது தான் பத கல்வி அவைகளுடைய பிரதானமான கல்மா பதத்தான் உங்களுக்கு அது பதக்கிறேன் அதிகம் பாரத்தால் கீழாக கணம் குழந்தைகள் முடிச்சிருக்கேன் விளையாடுறேன் பட்சிகள் பதவைக்கு தெரிஞ்சு மறந்துட்டே இருக்கிறது தான் கொஞ்ச நேரம் உட்கார போனதுதான் ஏன் கேட்கறதுக்காக உட்கார மறந்துட்டே அதோட சொல்வா. அந்த பட்சிகள் ரெண்டு பட்சங்களால் ரெண்டு ரெக்கை ரெண்டு ரெக்கை இல்லைன்னா அதால் தரக்க முடியும் ரெக்கையில் அடிபட்டா அதால் தரக்க முடியாது கஷ்டம் உபாபியாமி பட்சாபியா யசாட்சியே பட்சினான் ஆகாசத்தில் பட்சிகளுடைய போதல் வருதல் அப்படிங்கிறது அது சச்சாரம் என்றது இரண்டு ரெக்கைகளால் இரண்டு பட்சங்களால் அதே மாதிரியே ஆச்சாரியார் எப்படி இருக்கானா ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் உடையவர்கள் ஞானம் அனுஷ்டானங்களை நன்றாகவே உடைய ஞானம் ஞான கர்மத்தியான பவம் தரது தேசியா சம்சாரத்தை தாழ்கிறார் நம்மையும் தாழ்விக்கிறார் தங்களுடைய ஞான அனுஷ்டானங்களாலே அப்பேற்பட்ட ஞானத்தாலையும் கர்மாக்களாலையும் தங்களுடைய அனுஷ்டானத்தாலையும் சேர்ந்தவர்களான தேசிகர்கள் ஆச்சாரியர்கள் பட்சிகளுக்கு சமமானவர்கள் அதனால பட்சிகளுக்கு அழகான பாசுரங்கள் பட்சிகளுக்கு தெரிவித்தார் சுவாமி தெரிவித்தார் பட்சிகளை பார்த்துட்டு நீங்க போய் பெருமாட்ட சொல்லும்போது ஒரு சேமிச்சு சொல்லும் போது பைகள் பூ பெய்வாய் வந்து மெய் குருகி நன்றார் செய்கோள் சென்றவையர் திருவன் மண்டூரையும் கைகோள் சக்கரத்தின் கைவாய் பெருமானைக் கண்டு கைகள் குறிப்பி சொல்லி நிலைநாட்டியே காலையே கைகள் குறிப்பி கைகள் வந்து எல்லாம் வச்சிருந்தா அது வந்து எடுத்துக்கொடுனா அப்படி எடுத்துக்கொடுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பண்ண சொன்னார்கள் கைகள் குறிப்பி சொல்லி நிலைநாட்டியே காலையே அது எதற்காக சொன்னா பெருமாளுடையதான காருண்யம் பெருமாள் இறங்கும்படியான ஒரு பிரம்மாஸ்கரு சத்தியத்தனும் அந்த விக்கிரகாஸ்தே நீ எங்களுக்கு நிகிரகம் நிகிரக சங்கல்பம் பண்ணேனா அதுக்கு பிரத்யம் எது நிகிரகம் அர்த்தம் அதுக்கு பதில் அர்த்தம் எங்க வீட்டு அது எதுன்னா அஞ்சலி பரமாமுங்கா மித்திரம் தேவ பிரசாதி ஒரு அஞ்சலி உணர்ச்சா ஆனந்த சாதிச்ச ஒரு அஞ்சலியானது அஞ்சலி பரம்பரைகளிலே மூர்த்தி பரம்பரைகளிலே மூட்டி உபாயத்தில் சுபங்களை தரும் சொன்னது சரணாகி பண்ணும் போது கைமூட்டி இருக்கும் நிலையை சொல்லித்த அஞ்சலினா சரணாகிக்கு அந்தமா பண்ணக்கூடிய சேவிக்காம உட்காண்டாகணும் கைகூப்பி நிற்கக்கூடிய நிலையை ஆழ்வந்தா சாதித்தது அஞ்சலி வைபவத்தில் சுலபமா அதன் சுவாதம் பண்ண சுவாமி அஞ்சலி வைபவம் நீங்கள் கூப்பி சொல்லி வினையாட்டியே காதன்மையே மதுரையும் சூரியனந்தால் குழு பக்ஷிகளை பார்த்து சொன்னார் கூடுத்த கிரிகளை பார்த்து சொன்னார் கண்டினங்களை பார்த்து சொல்ற இந்த மாதிரி பத்து பாசுரங்கள் இந்த குழுங்களை உதவ பிரார்த்திக்கும் போது இந்த திருவான்மந்தூர் போய் பெருமாள் சேர்ந்திருக்கிறான் இவனுடைய ஆழ்வாருடைய மராமிஷனாகியோட கரணன் கூட அவசியம் வைக்கிறான் என் கைவாய் பெருமாளை கல்லுன்னு ஆழ்வார் சேர்க்கிறான் கைகோய் சக்கரம் திருவாயு தரிசித்து தான் அவன் அடையாளம் நல்ல செங்கைவாய்களுக்கு உடையவன் சொந்தக்காரன் நல்ல போக்கியமா இருக்கான் அவனை பார்த்து நீங்க சொல்லணும் சொல்லும் போது அவன் கேடா முடிவன் அதற்காக கைகளை கூப்பி சொல்லி வினையாட்டியே காதல் கைகள் கைகளை கூப்பி சொல்லணும் தேவையென்று ஒளிபழங்கும் தன் திருவன்மண்டூர் நாதன் யாழமில்லாமல் நம் பெருமாளை கண்டு பாதம் கைகொண்டு வணீர் அண்ணே பணிநீர் அப்படின்னா சொல்லும் போடுற வணங்குற மக்கள சொந்தத்தை ஆழ்வார் பணிநீர் சொன்னார் பாதம் கைகொண்டு பணியில் அவன் திருவடிகளிலே கைகளாலே தொழுது அவனை சேமித்து சொல்லுங்கள் சொன்னார் ஆழ்வார் ஆச்சாரியார் சேமித்து திருமாவிடத்திலே இந்த ஆத்மா குணத்தை பாடாவை ஞாபகப்படுத்தினா பாதம் கைகொண்டு பணியில் அடியே அந்த மாதிரி அஞ்சலி பண்ணி அவனிடத்திலே சொல்ல வேணும்னு திருவண்மண்டூரை பற்றினதான பாசனம் பத்து பாசனங்கள் சொல்லி ஆழ்வார் ஆச்சாரியர்களை ஈடுபட்டு அந்த மாதிரி பெருமாளிடத்திலே தன் நிலையை விண்ணப்பம் செய்ய சொன்னார் பெருமாள் ஆழ்வார்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான் ஒரு நாயிகா பாவம் ஒரு கோபிகா பாவத்தை அடைஞ்சார் வியாக்கியானம் பண்றார் ஒரு கோபி தன்மையை அடைஞ்சார் பெருமாள் என்ன பண்ணனா ஆழ்வாருடையதான வீரோபகரணம் பெருமாள் தானும் சேர்ந்திருக்கே விளையாடுறதுக்காக பந்து வச்சிருக்க தனக்கு அலங்காரத்துக்காக மழை போட்டுருக்க பெருமாள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி பெருமாளோட சேர்ந்து பெருமாளுடைய போக்கிலைக்காக வள பெருமாளோட விளையாடுறதுக்காக பந்து இது வச்சிருக்க பெருமாள் இவருக்கு சேவை தந்த பாக்கியம் செய்யறதுக்கு ஆசைப்படுற ஆழ்வாருக்கு கிடைக்கல அப்ப ஆழ்வார் என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்மை விட்டு திரிந்தான் சிலருடன் சேர்ந்தான் சிலருடன் சேர்ப்பதற்காக நம்மை விட்டு திரிந்தான் நினைச்சேன் இன்னும் சில கோபிமார்கள் அவனுக்கு ரொம்ப வெங்கியமா இருக்கா ஸ்ரீபாகவதத்தில் சொல்லச்சே கோபிகள்லாம் பெருமாள் அனுகரணம் பண்ணி அப்படின்னு நடந்து போனாலாம் இந்த அனுகரணம் முடிஞ்ச உடனே பெருமாளை கேட்டு போனாலும் தெரிஞ்சு போச்சு முதல்ல திக்கே தெரியலையா அப்புறம் பார்த்தா கீழே காலடி வச்சிருக்கு ரெண்டு ரெண்டு பேரா போனது இருக்குதான் சுவாமி, ரெண்டு ரெண்டு பேர் காலை அது செஞ்சத பார்த்து சரி யாரையோ ஒருத்தரும் கடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அது பின்னாலே ரெண்டு ரெண்டு காலையில் ஒரு ஆண் காலடி பெண் காலடி ரெண்டு செய்ய தொடர்ந்து பேர் போயிருக்கார். ஒரு இடத்துல போனவுடனே ஒரு பாதை இருக்கிறோம், அந்த இடத்துல இடடா அப்படின்னாக்க சுத்தியவர புப்பங்கள்லாம் செதறி இருக்குதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண் காலடி மட்டும் இருந்துதான் பொங்காளி இல்லையா. உடனே சொன்னா காபி பெய்கள் இருக்கா என்ன பண்ண மண்டாலோ தெரியாது, இந்த பாறையில உட்கார வச்சு அவளுக்கு தூக்கி விட்டுருக்கான் பெருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவளை கையில தூக்கிட்டு போயிருக்காங்க. காசுக்கு குப்பை நடந்துட்டா அந்நியஜன்மணி சட்டாப்பாவுக்கு ஆராதிதோ ஏயா, யாரோ புண்ணியம் பண்ணிக்கிட்டாங்க அந்நியஜன்மணி ஏதோ ஒரு பிறவியில ரொம்ப ஈடுபாட்டோட குப்பங்கள் எடுத்து அவ அர்ச்சனை பண்ணிருக்கா, அதை ஞாபகத்தில் இப்ப கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். அதை அனுபவிச்சா அந்த மாதிரி பாவம் ஆழ்வாருக்கு ஒரு பத்த கோபிகளோட சேர்றதுக்காக போயிருக்காங்க. அவளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்ன விட்டு அவர்கிட்ட என்ன பார்த்த மின்னிலே படவார்கள். இவளை காட்டினா அவளுக்கு இருப்பழகா, அவன் யாரோட போனாலும் அவளுக்கு இருப்பழகா இருப்பழகுகள் தான் சுவாமி. நாம் எதோ டிவியை திருப்பினா அதுக்கு நடந்த ஃபேஷன் டிவி வேற மின்னிலே படவார்கள் அந்த மின்னிலை மரபார்கள் அவர்களுடைய அதாவது நீயே அழகன், நீயே அழகன் உன் அழகு ஸ்மரிக்காத இருந்து தியானத்துக்கு இருப்பார்கள் ஆதாரம் போஜம் சுஜதி பஜதே ஊர்வந்தே உலகதி சனேகி ஊர்வம் அம்பேதி நாபி பக்கஸ்தியாசே வடதி புதையோர் மவிகேயம் மனிஷா பத்ராபிக்ஷாந்திபதி வகதே வாசனாம் சொல்வந்தே. அதனிடையே அவளுக்கு ரொம்பமா அனுபவிக்க முடியுமா? முடியாத அவன் காட்டினாத்தான் அனுபவிக்க முடியுமா? காட்டவே கண்டபாரம் கவர்ணன் ஆடி குண்டி கேட்டவர் திருமாவுக்கு கண்டம் செல்வார் வாட்சனின் கண்கள் மேலேறி தெரிந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடல்கள் தெரிந்தோடு அவன் தன் நடையை மொத்தமா காண்பிச்சாதான் நான் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சே நின்னிலும் அழகுகள் அவர்கள் நின்னிலை படவார்கள். நின்னிலும் அழகுகள் நின்னிலும் அழகுகள் அதே மாதிரி ஆண் அழகின் பெண் அழகையும் கம்பேர் பண்ண முடியும்னா லோகத்தில் இருக்கிற வாழ்க்கை பார்த்தா நன்னா இருக்கும் நினைக்கிறவா சட்டினி கிடையாது இல்லையா? சகோசியில இல்ல அது வேற கோஷியில கூட சொல்றேன், ஒரு ஆண் எல்லா பண்களையும் அழகியா வச்சுக்கிறதுல அதே மாதிரி ஒரு பெண் எல்லா ஆணையும் அழகியெல்லாம் ஒத்துக்கிட்டு இல்ல அவன் மட்டும் பிரச்சனை இருந்தாலும் ஒப்புக்கிறாரியா. அதே மாதிரி ஆழ்வார் சாதிச்சான் முன்னிலை விளவார்கள் உள்ளது சொல்வார் நாயகாக வார்த்தை என்ன விட அழகிகள் நீ ஏற்படும்படியான அழகிகள் அவர்கள் முன்னிலை விளவார்கள் உள்ளது சொல்வார் பேசுறான். அது மாதிரி அவர்களோட திகழ்கிறான் அப்படின்ன உடனே ஆழ்வார் கோவிச்சுட்டு இன்ன நாளிலிருந்து அவன் வந்தா திருப்பத்தை கிடையாது அவன் பக்கம். அவனை பார்ப்பதில்லை, அவனுடன் பேசுவதில்லை, அவனுடன் சேர்வது என்ன கிடையாது கிடையாது தோற்றதை உள்ளவன் இனிமே அந்த படம் பாட மாட்டேனா அப்படின்னு இருந்தது அவன் தெரிஞ்சுட்டான். அவன் தெரிஞ்சிருந்தவன் என்ன பண்ணா அப்படின்னா அது எப்படி ஆழ்வாரு நாம் விடுறது அது விடக்கூடாது அப்படின்னு வந்தான். அவன் வந்தவுடனே பார்த்தா இவன் முகத்தையே கொடுக்கல, இவன் திரும்பி அந்யாசக்தராய் வேற அனுபவி அதாவது அனபிவீச்சரா இருக்கார், அபிநிவேசம் இல்லாமல் இருக்கார், அபிநிவேசம் அவனை கண்டுக்கவே இல்லை. உடனே பெருமாள் பார்த்தானா என்னுடைய தோழிகள் இருந்தாலும் பராமிஷ நாயகியோட தோழிகள் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தால் இவரோட சேரலான் அப்பவும் இவர் மாட்டேங்கிறனா அவரும் சுவாமி திரும்ப மாட்டேட்டா பேசாம போடணும் அவரும் அபிநிவே செய்கள் இல்லையா. உடனே என்ன பண்ணானா இவர் வச்சிருந்ததான தந்தையும் கடலையும் தானே போயிட்டாங்க அதற்காக ஆள் பார்த்தாரு. அதை எடுத்துட்டு போனானா உடனே இவர் பார்த்த சுவாமி பேசாமல் அதை திருப்பி கொடுங்க அப்படின்னா அதான் என்னுடைய தந்தும் கழனும் தந்து போகணும் அந்த தந்தையும் கழனையும் சாரும் அப்படின்னரா அது தரமாட்டேனா என்ன தரமாட்டேனா எனக்கு இது போகணுமா நீதான் திருப்பி பாட மாட்டேங்க இதையாவது நடந்த நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டே தரணும், நீ எடுத்து போகக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் சரிப்பில் ரொம்ப அழகான பாசுரங்கள் திருவாராயத்தில் அந்த அவளுடைய கான்வர்சேஷன் அவளை அழகா சொல்ற திருவாராயத்தில் ரொம்ப நன்னா இருக்கு. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நன்னா இருக்குமா திருவாராயத்தில் அவள் அழகாத பாசுரம் அந்த முதல்வருக்கே இவ்வளவு வியாக்கியான விசாரிக்கிறது சொல்லும் போது என்னுடைய மந்திரங்களிடம் நம்புவோம் நம்பி அவர்கள் வியாக்கியானம் பெற வேண்டிய பதற்கு அந்த பிணைய கோபத்தாலே, அதாவது எம்பெருமானிடத்திலே பிணைய கோபம், பிணைய கோபை ஸ்நேகத்தாலேயே பட்ட கோபம், அவனை திருப்பி பார்க்க மாட்டேன் என்ற கோபம். தூய்மாரோடும் கிளிகள் பூதைகள் என்றுள்ள தன்னுடைய விரோபகரணங்களோடும் கூட இது நிறைய இருக்கும். நான் சுருக்கி நின்று வரைக்கும் சொல்லிட்டேன், இதை செய்தித்தால் நம்ம என்ன வீரோபகரணங்களோடும் கூட நீனாம் அவன் வந்தாலும் அவனை கடாட்சிக்கவும் கடவோ அல்லோ திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சமயமிட்டுக் கொண்டு அவன் எழுந்த பின்னாலும் வந்தாக ஒன்னாத ஒருபடி அவன் வந்தா கூட கேட்ட தலைக்கக்கூட அவன் வந்தாலும் வந்து அணுக ஒன்னாத ஒருபடி வந்து அணுகனாக கிட்ட வரமையாக அனதிபவனியா இருக்க எந்தெருமானும் இவரை பிரிந்தி கத்தனத்தாலே இவரை பிரித்து பராபகனாகிய பிரித்து அவருக்கு கத்தனம் அதிகமாயிருக்குதான். எப்பவும் இவர் தான் துடித்தார், இப்ப அவன் துடித்தான். ஆரியாதி என்பது அவர் பக்கலில் ஆயிற்று இல்லையா? இவராயிப்பாதி ஆரியாடி அறந்தரைந்து இருந்தது, அவனாய் ஆடி அறந்தரைந்தார். அந்த மாதிரி அத்தியந்தம் அவசனத்தாலே அத்தியந்தம் அவசனாய் வந்து உடனே என்ன இவருடைய தோய்மார் அனுபவீயர்களாக இருக்கையாலே அவர்களை சென்றடுகி இவர்கிட்ட இவருடைய தோய்மார் இவருடைய தோய்மார் இடத்துல போனான் போனா அவ்வாறும் கிட்ட முடியாது. அவர்களை புரிகளாக கொண்டு இவருடைய திருவடிகளிலே விழுந்து அபராதத்தை சமர்ப்பித்து சம்சேபித்து தாரணம் பண்ணுகிறார். இப்ப அவருடைய வியசனம் எப்படின்னா ஆழ்வாருக்கு எப்படி அவருடைய சம்சேகம் கிடைக்காதால இவர் முடிந்து கோபித்தனே இருக்கிறோ, இவர் சேரவாட்டையில் கோபி சென்றுக்கத்தால அவர் முடிந்து கோபித்தனே, அதான் ஞானியின் பார்வை அவரே மாதிரி அவர் தான் முடிந்து கோபித்தனே அவன் கையில் இருந்தா கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தில் பேசுற அவருக்கு தன்மை அந்த மாதிரி இருந்தான். சுவாமி ஏமாத்துவாங்க நான் முடித்து போவித்தரை அதுக்காக தோழி இடத்துல வந்து அப்ரோச் பண்ணலாம் சுவாமி அவரை பார்த்தாரெல்லாம் சேர்க்க மாட்டேன் அவர்களுடைய திருவிடலாக தோன்றி இவருடைய இவருடைய திருவடிகளிலே இருந்து சராசனாகிய ஒரு திருவடிகள் முடிந்து உருவானா உருவாம்பாச்சாந்தாதிதேஷனா ஆத்வாரம் உருவகுலால நம்மளால் நதிகள் போட்டி சுமந்து கூத்துறான். அப்பா பாட்டு முதல்வா சின்னம்மா திருமாளிகையில் இருக்க அப்படின்னா பெருமாள் பிராட்டி வந்து சந்தோஷமா இருந்துட்டான். யுவராஜ் பட்டாபியாவுக்கு அது வந்து சொன்ன உடனே அப்பா கூட்ட உடனே பட்டினி கிளம்பிட்டு சுவாமி அம்மையா என்ன நினைக்கிறேன். ஆனா அப்படி ஒன்று கிளம்பதான சுவாமிக்கு சரிசம்மா இதா சீதா பாதல் வரைக்கும் வந்து தன் கையில் மாலையை அவரை விளக்கி விட்டு அனுமதி பெற்று போறான்னு சொன்னார். கீழே புரிந்து ஆலத்துடன் வேற சொன்னாங்க. அந்த மாதிரி பதி சம்மானிட்டா சீட்டா கிட்ட அணுகி சம்சேகிக்கவும் சம்சேகித்து தரிக்கவரும் என்று பார்த்து திருவடிகளிலே புரிந்து அபராதத்தை சமிப்பித்து சம்சேகித்து தாரணம் பண்ணுதல் இவளோட சேர்ந்து தன்மையில் இருக்குமா எம்பெருமானுக்கு பிராணன் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தா அது உண்மையா உடனே என்ன பண்ணனா இவருக்கூடிய கிளிகள் பூவைகள் அதுல கொஞ்சம் ஏதாவது விளையாட்டு காண்பானும் ஏதோ போன மாதிரி உதாரணிக்கப்படுவான் உதாரணம் தெரியனா அவக்க இவ என்ன பண்ணானா பராமர்சனாகி இந்த கிளிகள்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லி வச்சிருந்தாள். என்னன்னா பெருமாள் வந்தாலும் உண்டாகும் திருநாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சமயம் விட்டு பெற்றாங்கிற இடத்துல அர்த்தம் பண்றான். அந்த மாதிரி அந்த கிளியெல்லாம் படிக்க வச்சிருக்காங்க கோபத்தை காமிச்சாலும் தான். இப்ப பெருமாள் வந்து தானியெல்லாம் போட்ட உடனே பெருமாள் பார்த்தானா நிறைய அது நம்ம பேரை சொல்லணும். உடனே அவருக்கு நம்ம பேரை கேட்ட உடனே அவருக்கு அந்த கோபம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல அதெல்லாம் போட்டான். அது சொல்ற தன் திருநாமங்களை கற்பித்து வளர்த்த இவருடைய கிரிகள் பூவைகள் என்றுள்ள நிலோபகரணங்களினுடைய அனுபவனியதையாக அவற்றை செய்தெடுத்து தன் திருநாமங்களை சொல்லித்து அவை சொல்ல கேட்டு தரித்தல், அதனாலே ஆஸ்வசித்தல் தரித்தல். வேற சொல்ல சொன்னா அவனுக்கு இருக்கிற தாபம் போகுமா, அதை கேட்ட உடனே இவெல்லாம் திருந்தி பார்க்கல பேர அதுகள் சொல்லச்சே இதை சொல்ற மாதிரி கொள்ளட்ட அதுகள் சொல்லுமா, அதனால இவனுக்கு சத்தோடு மாறுமா, உடனே இவ மனசும் மாறிமா, உடனே இவனோட சம்சேகித்து தாரணம் பண்ணலாம்னு அதை பார்த்தா இவளை வந்தது இவளோட சம்சேகித்து தாரணம் பண்ணுதல் செய்ய தயாரையாரு அப்படிலாம் செய்யணுமோ அது ஆசைப்பட்டா. ஆனா என்ன பண்ணாங்க அவனுடைய குருவத்தலை திசாந்தியா, ஆனா என்ன பண்ணா இந்த மாதிரி பண்ணணும், ஒரு நாயகன் வீட்டில் இருந்து குறுக்காரன் இவ்வளவும் பண்ணணும் இவ்வளவும் பண்ணணும்னு இவ பாதிக்கிறா, அவனும் வரான். ஆனா வந்து என்ன பண்ணானா இவ வந்து இதெல்லாத்தையும் பண்ணவே என்ன பண்ணானா இவ வச்சு இந்த தந்தையை கல்வி எடுத்து போயிட்டான். அதுக்காக சொன்னானா இதையே இதையே எடுத்துக்கிறேன்னு கேட்டான். கேட்ட உடனே எனக்கு வேணுமா எடுத்து போறேன், எங்கிட்ட இருக்கிறதா எடுத்துக்காத மிகை வருவார்கள் என்பது சொல்லுவார்களோ அபாதித்திய அப்படின்னா அவளோட கலந்தது போறாது எனக்கு ஒன்றோட கலக்கணும், நீ வர வேணும், நீ கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும், நான் உன்னிடத்திலேயே பிரேமாறு செய்யப்பேன் வச்சிருக்கேன்னு பெருமாள் சொன்னான். உங்ககிட்டயே வச்சிருக்கேன்னா நான் இப்படி சுவாமி நம்பர் போயிருக்கேன். உடனே பெருமாள் சொன்னானா உன் பெண்ணுக்காக நாலு விதமா கட்டப்பட்டேன், ஸ்ரீ பிரணச்சேரி காலுமியாது ஆசிரியை தியாபிசம்சரா பத்னி நட்சேரி சோகேன புயேரி மதனேன, உன்னுடைய சுண்டாயம் உன்னுடையதான் இந்த வார்த்தையெல்லாம் இந்த வீடையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் அணிவன் அது கொண்டு செய்வன் முடியாது இந்த பந்துகளையும் தந்து போகணும் அப்படின்னு ஆழ்வார் அவனிடத்திலே பேசின பேச்சா அந்த விலக தாமம் தாங்காம பேசக்கூடிய பேச்சு அவன் நடந்திருக்கான். நம்முடையதான நிகழ்ச்சையை நினைச்சு நான் தாழ்வுன்னு நினைச்சு அடைந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தன் பிக்காலத்தாலே பெருமாளத்தரும் சேமித்த சொல்ல பெருமாள் வந்தா பந்துகளும் தந்து போகணும் அப்படின்னு பெருமாள் வந்தா பந்தையும் கழையும் தந்தான். தந்த உடனே இவருக்கு அவங்கள்ட்ட பிரீதி வகுத்து அவருடைய குடங்கள் அனுபவிச்சரா அவருடைய சொந்த குடமான அந்த குடங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் வியாக்கியானத்தை கேட்டுட்டா இவர்தான் கோபிச்சிருந்தே உடனே என் குணத்தை பேச ஆரம்பிக்கிறேன்னா கோபங்கள் தான் வந்து இவருக்கு, ஆனா அவன் கிட்ட வந்து பேசினவனே எல்லாம் மறந்து போயிட்டு அப்படின்னு வியாக்கியான அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவனுடைய குணங்களை பேச ஆரம்பிச்சது. அந்த குணங்கள்ல தலை நோக்கி இங்குதான் பதத்துவத்தை காண்பிக்கக்கூடிய குணம் அருகரங்கநாதன் ஞானபக்தி படைச்சது தேஜாசிங்கிற அகண்டா ரங்கநாதன் வச்ச ஒரு குணம், அந்த சக்தி விஷயத்தை அகிலகடனா சாமர்த்தியத்தை பத்து பாசுரங்களால திருவிண்ணகர் திருமான் விஷயத்திலே ஆழ்வார்கள் சொல்றார். திருவிண்ணகர் திருமான் திருவாவூரிய ரொம்ப வசத்தினா திருவேக முறையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு தசமம் திருமான ரெண்டு தசமம் திருமான அழகு இருக்கு முதல்ல இருக்கு கடைசி நம்ம அறையில இருக்கிற திருமான தான் கிடையாது, சமூகில இருக்கிற திருமான கிடையாது, மலையில இருக்கிற திருமான ரெண்டு திருமான வரைக்கும் இவருக்கு திருவேக முறையாளர்கள் இவருக்கு ஸ்ரீரங்கிறது பத்து தான் ஆச்சாரியாலும் ஸ்ரீரங்கத்துக்கு போனா எல்லாரும் இங்க எங்க வரையிலே அந்த திருமான தானே ரெண்டு பாடி இருக்கிற ஆழ்வார்தான் இந்த ஆயிரம் மாசம் வந்து மாணவிகளுக்கு சோலை மதுரையில பண்புகள் தமிழ் மதுரை அதுக்காக சமாளிச்சாரி இதுக்கு சொல்றது திருவிண்ணகர் பாசனம் அழகான பாசனம் சம்பத்தாரிய பாபாது அசுக சுகத்துக்கே அத்தனை ஞாபகாவாது புண்ணியா புண்ணியாதிபாவாது கபட ரிதுதயா சர்வலோகாதிமத்வாது திவ்யா வித்யா அங்கவத்வாது சுர திவிஜ கன சித்த சத்ருத்வ வித்யா சாயா சாயா விபாபாது அகடித கணனம் கிராஷ்ணம் சட்டாரி அகடித கணனம் சேராத எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவர் அகடித கணனம் சேராத சேர்த்து வைப்பார் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆத்மாவா இருக்கிறவன் கத்த சர்வஜக அந்தர்யாமியாக ஆத்மாவா இருக்கக்கூடியவன் கத்த சொல்லும் சர்வஜக ஆத்மாங்கிறது இவைகளை சரீரமாக கொண்டு அதை தரிக்கக்கூடிய தன்மை அந்தர்யாமியாயிருப்பது உள்ளுக்குள்ளே தான் இருந்து தன் சுரூப வியாப்தியாலையும் யோகிகளுக்கு பார்த்த நிறுத்தியாகவும் இருந்து இவர்களை நடத்தும் தன்மை இருந்தாலும் இந்த சர்வஜக ஆத்மத்வம் சர்வஜக அந்தர்யாமித்வத்துக்கு உபபாதகமாக ஆத்மத்வம் இல்லாம இந்த அந்தர்யாமித்வம் அதனால அந்த சர்வஜக அந்தர்யாமி அதனாலே எல்லாவற்றிலும் இருக்கான் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கான் தரித்திரனாயிருந்தா அவங்க இருக்கான் பணக்காரர்கள் நட்பும் விடமும் அமுதமும் ஆய் பல்பகையும் கலந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மருதுகுடி திருவி நகர் கண்டேனே சுவாமி பெங்களூர் அப்படின்னாக்க பார்த்தா பத்து வருஷம் ஆச்சுனா இப்பவே மூணு மணி நேரம் ஆகுது அவுட்டர் உள்ள வருது இன்னொரு பத்து வருஷம் போச்சுன்னா அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஓவர் திகழும் இல்லையா ஃப்ளைஓவர்லாம் ஓவர்த்தி கூடாது அதுக்கு ஏதாவது பேர் புதுசா வைக்கணும் ஃப்ளை ஹைவே அப்படின்னு வைக்கணும் அவ்வளவு பெருசு கட்டணும் அந்த மாதிரி பெருத்திருந்துட்டு திருவிண்டகர் ஒரு சின்ன கிராமம் வெளியே அந்த முனிசிபாலிட்டி அதை போய் செல்வம் மல்மூடி திருவிண்டகர் ஆழ்வார் சாதிச்சரே பொய் இருந்தாங்கன்னா செல்வம் மல்மூடினா செல்வம் தான் எம்பெருமானுடைய குணங்கள் பிரகாசிக்கும்படியால் வேற எந்த பெருமாளுக்கும் இந்த மாதிரி பரஸ்பர வெங்கடமான ஒரு குணம் முழுக்க பிரகாசிக்கிறதுன்னு இவர்கிட்ட தான் செல்வம் மல்மூடி திருவிட்டார் கண்டேன் அந்த மாதிரி மத்தன கிராமபாவாது நகரமும் ஆடுவரும் ஞானமும் மூடனுமாய் புண்ணியா புண்ணியாதி பாவாது புண்ணியம் பாவம் புணர்ச்சி விரிவெடிவையால் கபட விதுகையா தெய்வமம் செல்மை கருமை வரைவார் விடுமையுமா திவ்யா நித்யாங்கமத்தாலும் சுர திவ்யகனத்திந்த தேவர்களுமாய் அண்ணனாய் உகப்பாய் முடிவாய் தூவுள்வாள் மகளாய் புருள்வாள் மகளாய் செவ்வையாய் புகழாய் பெண்ணாய் லக்ஷ்மியாவும் இருக்கானா அவ அக்காவும் இருக்கானா விடுவார் பூவிழ்வாள் மகளாய் செவ்வையாய் புகழாய் பெண்ணாய் புகழ்னா சஷ்டி பையனா அமைச்சல் அவமானம் இரண்டாவது காலம் திருமணம் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கான் எல்லாத்தையும் சரியமாக கொண்டதா இருக்கான் திருவியா நிலைகள் குணங்கள் எல்லாம் அவனாலேதான் இருக்கு அவனந்தி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தன்மை நாட்டக சுபாவங்கள் பிரகதியில சிட்டியில ஏற்பட்ட சுபாவங்கள் சிட்டியோட உட்காரங்கள் தான் பரிணதிதான் மூலப்பெருமின் சத்தோட பரிணதிதான் சனி அவைகள் எல்லாத்தையும் தன் சரீரத்திலே எக்காலத்தில் ஏற்படுத்தியவன் எம்பெருமானால் தர எல்லாத்துக்கும் ஆத்மாவாகி காண்கிறத நன்புறவும் செல்வங்கிற பத்து பாசுரங்கள்ல திருவிண்ணகர்ல அவருடையதான அகிழ்கிரகாமத்தை அனுபவிக்கலாம் ஆழ்வார் அத பைனண்ணா அப்படிங்கிற சுவாமி அறிகிறார் முதல் திருவாய்மையால் வைகள் முன்வைவாயு இவன் மண்டூரிலும் சமுத்தியிலே அகப்பட்டு திருவன் மண்டூரிலே சமுத்தி செய்தோரும் செந்தருங்க திருவண்ணூர் சமுத்தியில் நாச்சியாரன் ஓம்பி விட வந்த சமுத்தியை சொல்லுடைய சமுதியை சொன்னார்களும் ஓம்பு வெறும் செந்தன் அதே மாதிரி செய்தோடு செந்தருங்க திருவண்ணூர் எவ்வளவு ஆழ்வா சொன்னதா சமுத்தியிலே அகப்பட்டு நம்மை மறந்தவனாக வேண்டும் என்று அங்கே தசையை அறிஞ்சும் போன மருந்தாம்பளத்தை சொல்லும் போது தான் மூணு விட்டு அவனுடைய தேசிக துவார அம்யத்தத்தை பெருமாள் ஆச்சாரியார் மூலமாக பெருமாள் ஆசிரியக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சன வாழ்வார் இரண்டாம் திருவாழ்வியார் விண்ணடை விடவாலும் அவன் மரபை நிச்சயித்து ஒரு கோபிகாபாவத்தை அடைந்து நம்மை விட்டு பிரிந்தவன் கட்டாயம் நம்மை பார்க்க வருவன் என்று நிச்சயத்தோடைய திருவாராயத்தின் சாரமா பேசுகிற பயனர் சுருக்கமா அர்த்தங்களை கண்டறிதான் சுருக்கி சாதிக்கிற சுவாமி பிரகாச சுவாமி கீழ்பட்ட கிளேசத்தாலே அவன் வந்தான் கீழே கட்டப்பட்டோம் திருப்பியா வந்தாலும் விழருங்க அவனோடே சிநேகிப்போம் அல்லோ என்று சிநேகித்து முடியுமத்தனை தன் நலகையும் ஆற்றாவையும் காட்டி குருவரை திருப்பி இவருடனே சந்தேகித்தவடியா அவன் என்ன பண்ணான், ஒன்னு முடிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அபிநயித்து காமிச்சு தான் அவரோட சந்தேகிச்சான். அதனால அவனுடைய சுவாஸ்திரையனாய ஸ்வயம் அபிகந்திருத்தம், சுவாஸ்திரையனாய ஸ்வயம் அபிகந்திருத்தம், தன்னை பக்தர்கள் ஆசிரியத்துக்காக தானே முன்னாட போவோம் இல்லையா. சுவாமி திருமால சொல்லிருக்கேன் அபியாதா அது அடிக்கட்டு ஆட்கொள்றதுக்கு அபியாதான் அடிக்கட்டுக்கு சென்றண்டு தெளிவங்கையை செற்றாய் அபியாதா சகத்தாக எதிரி இருக்கிற ஊருக்கு இவர் முதல்ல தானே போகிறார் ஆக்கிரமிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் காண்பிச்சார் இல்லையா. ஒருத்தருடைய அந்த இருக்கு போர்சஸ் அந்த மிலிட்டரி சைன்யத்தோட கெபாசிட்டி சைன்யத்தோட சாமர்த்தியத்துல வந்தா டிஃபென்ஸ் தான் இருக்கிறது வேற போய் அடிக்கிற சாமர்த்தியம் கொஞ்சம் பெருமாளுக்கிற சாமர்த்தியம் தான் அபியாசா பிரகட்டாக அங்க போய் இவர் வெடிக்க பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவன் அம்மா போட்டு காத்திருக்க மாட்டான் பிரகட்டாக சேனானே விசாரதா இவர் போக ஜெயிப்பர் சுவாமி கூட பத்து பேர் வந்தா காப்பாத்தி போகிறா சேனானே விசாரத சேனையை நடத்ததுக்கு சாமர்த்தியம் உள்ளவர்னு சொன்னார் வால்மீகி. தன்னை ஆசிரியப்பதற்காக தானே முன்னே செல்லக்கூடியவன் பெருமாள் அப்படின்றத காண்பிச்சதான் அந்த நிகழை உணவா தஞ்சகத்தை நிர்வாகிக்கல சரகான சுவாமி அனுபவிக்கிறது சுவாஸ்ரயனாய ஸ்வயம் அதிகம் அதனால புறப்பாடு இருக்கிறதுமா. கிராமங்கள்ல பழைய ஆளுங்கள்ல எல்லா ஊரடியும் பிரம்மோற்சவத்துல ஏதாவது ஒண்ணுனா பெருமாள் எல்லா இடத்துல இல்ல நான் உள்ளூர்ல தாத்தாவாத்துல ஒரு கிராமம் நாங்க இருக்கிற அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லா தெருவும் போவேன். யாராவது ஒரு மூளை கட்டிருந்தா அந்த வீட்டு வாசலுக்கும் போவேன். அவ தெரிஞ்சு அவளா அது வரது கொடுத்தாதான் உண்டு அவன் இவன் தெரியாது அப்படின்னா போய் சேவலந்து கொடுத்துருவேன். அது ஏதோ கிராமத்து கோயில சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க தேவப்பெருமான் நாச்சியா இருக்கு போறோம் எல்லா இடத்துலயும் வீட்டு கொடுக்கலாம் போவேன். காக்கா மூணு மணிக்கு புறப்பாடாகவும் மத்தியானம் 12 மணி ஒரு மணிக்கு தான் வருவோம். கோயில் கோபாலம் மதினா தூக்கி போறோம் அதுக்கும் அந்த மாதிரி அந்த ஆண்டு காலாண்டு சண்டையும் உண்டு சொம்பும் காங்கி விளத்த அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல பெருமாள் திருப்பதி பெருமாள் அது இன்னும் ஏற்கிறதுக்காக இப்ப அந்த ஊர்ல பெருமாள் ஏற்பட்டார். திருப்பதி பெருமாள் மாதிரி திருமலையில கூட உங்களுக்கு திருமலையில இருக்கிற அக்ராஹத்துலதானே கூடன்னா அதுக்காக தான் ஊர் கூட வர்றாரு ஒரு ஊர்ல நீ வர அங்க வர கல்யாணம் சொல்லுவோம் சிவகிருஷ்ணா நடிக்கிறத குடிக்கிற கோலாவை நடிக்கிறத குடிக்கிற அந்த மாதிரி சுவாஸ்ரயனாய ஸ்வயம் அபிநந்திருப்பார் தன் ஆசிரியத்துக்காக தானே கூட பெருமாள் பாதுகாப்பான அனுபவம் திருமாவை இழப்பிட்டு வர பாதுகாவிலேயே இந்த திருமாவை எழுதுறது எப்படி இருக்குன்னா காத்தால கடவுள் தட்டி சோக்கியமா கேட்கிறதா இருக்கா என்னடா இருக்குது தை மாதம் மாசி மாதம் பிரம்மோற்சவம் தை மாதம் ஒரு உற்சவம் மாசி மாதம் பிரம்மோற்சவம் தெப்ப உற்சவம் அது கொடியேற்றி கிடையாது பங்குனி தீட்டுல ரெண்டு பிரம்மோற்சவம் மூணு பிரம்மோற்சவம் கொடியேற்றி தெப்போற்சவம் பிரம்மோற்சவம் மாதிரி 4 உற்சவம் உண்டு தை மாசி பங்குனி சித்திர 4 மாதம் உற்சவம் உண்டு ரெங்கநாதனுக்கு அதுல தை மாதமும் மாசி மாதமும் புறப்பாடுதான் உத்தரவிங்க பவுனி சித்திரையெல்லாம் சித்திரவில்லை அப்படி ஒரு வியவஸ்தை இந்த தை மாதமும் மாசி மாதமும் பெருமாள் ரொம்ப சட்டுக்கு எழுதுவார் சூரியோதயம் முன்னால மண்டபம் திருப்பி எழுதுவார் சூரியோதயம் முன்னால மண்டபத்துக்கு எழுதுவார் தினால் அதிகாரத்தே அவர் வந்து சீவர் புருஷான் தான் வருவார் அத்தியாபகார வருவான் கூட்டிட்டு அவ்வளவுமே காத்தால விட வருவான். இந்த காத்தால விட வந்தா பெருமாள் மற்றவா எப்படியோ தெரியாது எத்தனையோ நான் அதை எழுத்து தெரிஞ்ச பாதல அப்படியே வந்து தெரிவிச்சிருக்கேன். சில நாள் அவர் வரைச்சே நான் எழுந்தது கூட மாட்டேன் சொல்லக்கூடாது அப்படியா தீட்டாலும் அடுத்த தெரியல கூட செய்தேன் இவன் திரும்ப எழுத்துறா பின்னால் ஒரு பேர் அப்படியே கேட்ட போய் செய்வேன் இருந்தினா அவ்வளவு சட்டு கொடுப்பார் 5 மணி இருந்த 6 மணி கூட பெருமாள் புறப்பாடா இது போயிடுது எப்படி இருக்கும்னா சுவாமி தேசிய பாதுகாப்புல அப்படியே பாதுகாப்பிலேயே ஜெங்கநாதனுடைய திருவிழித்தாமரை அப்படியே கையில ஏறிட்டு அவனுக்கு புறப்பாடு பண்ணி எழுந்தொள்ளப்பட்ட என்ன பண்ற தெரியுமா யாத்திரோற்சவமா வந்து யானை குதிரை அபிவாதங்களோடு கூட ஒவ்வொரு ஆண்டு திருமாலிய வாதலுக்கும் போய் உன்னுடையதான மணி சப்தங்களாலே அவர்களை எழுப்பி சூக்கியமானு கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸ்ரீரங்கேந்தோ சரணபவனம் தாபிதம் தாரயந்தி. தானே தானே தமலையா பித்தை அக்ரோத்தபி கெத்வா கெத்வா இந்த பதங்கள் அவர்களே அழகு. கெத்வா கெத்வா ஒவ்வொரு இடமா நிப்பாரா பார்த்தாலே கெத்வா கெத்வா ஸ்வயம் அனுகிரகத்வாரம் ஒவ்வொரு துவாரத்தையும் கிரகத்வாரம் கெத்வா கிரகத்வாரம் கெத்வா மாதிரி சின்ன அச்சாரம் இல்லைன்னா அவாத்வாசம் எடுக்கிறான், தாமோதர அச்சாரம் இல்லைன்னா அவாத்வாசம் எடுக்கிறான், லாவண்யா மாமி இருந்தா அவாத்வாசம் எடுக்கிறான், சௌமியா மாமி இருந்தா அவாத்வாசம், ரெண்டு பேர் பேசா தெரியும் பேசுவாங்க. அத சுவாமி சாதிக்கிற கிரகத்வாரம் கெத்வா கிரகத்வாரம் கெத்வா கிரகத்வாரம் கெத்வா கெத்வா கெத்வா ஸ்வயம் அது எப்படி தானே சொல்லலாம் தானே சொல்லலாம் சுவாமி ஸ்வயம் அனுகிரகத்வாரம் தத்வாதத்வா அனுகிரகத்வாரம் ஸ்வயம் உண்டீந்திரனாக வாசலை வைத்துக்கொண்டு மாட்டானாமா இவ சத்தம் போடுவாராம் உடனே எழுந்து வந்து வாகன சுவிட்சம் போட்டுட்டு லைட்ட போட்டுட்டு வாகனம் போடுவாராம் வாகம் தெளிக்காத இடமா இருந்தா கூட போய் பரவாயில் இருப்பான் அனுகிரகத்வாரம் உண்டீந்திரனாதா பௌராணம் நித்தியம் முக்கியமாக குஷலம் வாங்கியே பிச்சை அது ஒரு சப்தம் திருப்பதுக்காக அதுக்கப்புறம் இந்திரநாதா இந்திரநாதானா இந்திரன இந்திரனா திருப்பம் இந்திரநாதா அப்படின்னாக்க அவன் தூக்கத்திலேயே எழுப்பின நாதத்தை என்னம்மா அந்த மாதிரி இந்திரநாதா அதுக்கு மேல இந்திரநாதா குஷலம் பிச்சை இந்த நாடங்களிலே பல அர்த்தங்கள் கிடைக்கும் சுவாமிக்கு சுதீனாம் முருகனானாம் ஜெயசங்கே மித சங்கட சஞ்சாரம் விழாக்கவே சீதினாம் நாரதவிழா இருக்கிற என்ன சொல்ற ஸ்ரீ மாதமேதாம் நயாமி பர்தா அவதிநிலை தீபம் வந்து நாளை இங்கு அசமத்கார என்ன பண்ற அப்படின்னாக்க உலகின் மணிபாலுக்கே பகத்யா ஸ்ரீ மாகர்ணயதாம் நயாமி பர்தாம் என்னாச்சு அப்படின்னா என்னுடைய நான் இந்த நாடகத்தடி பாதுகாப்பா விஜயபத்தி ஸ்லோகங்கள்லாம் கேட்டு இருக்காசிலேயேதான் மயானி பத்தா நான் பண்ணக்கூடிய இந்த பாதுகாப்பில் ஸ்லோகத்தை கேட்டு இருக்கான் ஸ்துதி மாகர்ணயதான் கேட்கிறவர்களுடைய அவருக்கு சாமம் வச்சு இருக்காசிலே அசபத்காரவதான் பாதுகாப்பில் கேட்டா நம்முடைய விரோதிகள் உங்களை சாபம் போடுமா அவதிலேயே சந்தமானது அவர்களுடைய வார்த்தை இவர்கள் கேட்டார்கள் பண்றது அப்படியே பண்றேன் திருமான் சொல்ற மாதிரி பாதுகாக்க அப்படியே சொல்லி காமிக்கிறார் அகமண்ணாதை காயநீக்கம் பாதுகாக்க கேட்கிறாராம் பாதுகாக்க சொல்றாராம் பாடுறார் தன்னுடைய சப்தங்களால் நரம் தந்திர சுவாமி சொல்ற அகமண்ணாதா நீங்க போல புத்தாத்மா திருமாவோ அகமண்ணாதா அகமண்ணாதான் சாமதான் கண்டான சுவாமி அந்த சாமதானத்தை படி காண்பிக்கிறாராம் அகவண்ணாதகாரு பெருமாள் இடப்படுகிறேன் பெருமாளை மூலம் அனுபவிக்கிறேன் அகவண்ணாதை வீரகாயகித்வம் இல்லையா அகமண்ணாதை வீரகாயகித்வம் அகமண்ணாதை வீரகாயகித்வம் அந்த மாதிரி சுத்தி நாரபதிக சுவாமி தத்வாரி பெருமாளுடைய புறப்பாடு ஸ்வயம் ஆசிரியனாய ஸ்வாசிரயன ஆசிரயனாய தன்னை பக்தர்கள் ஆக்கிரமிப்பதற்காக ஸ்வயம் தானே வரப்படும் அதனால்தான் எல்லா உங்களையும் ஒரு பாதி வைக்க தேவ பெருமாள் பாதி வைக்கணும் பயணம் செய்வதற்கு ஜெகநாதன் ஜீயமுறை ஜெகநாதன் ஜீயமுறை கேள்வர் நிர்வாண காலத்தில் அந்த ஒரு எல்லக்கர மண்டபம் அந்த கேள்வர் லட்சா மண்டபம் எடுத்து கேள்வர் ஆட்சபத்தில் கோவட்டி மண்டபம் அந்த பேரில் தெரிவிக்கிறது இதுக்காக மண்டபங்கள் தேவை அப்படின்னா சுவாசிரியனாய ஸ்வயம் அதிகம் இருக்கும் இல்லையா, சுவாசிரயனாய ஸ்வயம் அபிகிருத்தம் பிரணாலன் சுவாசிரயனாய ஸ்வயம் அபிகிருத்தம். எல்லாருக்கும் போன வரத்தில மைசூர் போய் பஞ்ச சம்ஸ்காரம் முடியல, நம் திருவடியார் ரூபாய் இங்க வரணுங்கிறதுக்காக ரெண்டு எடுத்துருக்கோம். பெருமாள் வந்து இங்க மட்டும் ஆசையா என்ன உபாதம் என்ன கிடையாது, நானும் பக்தர்களா அனுபவிக்கிறதுக்காக நானே வந்தேன். இங்குதான் திருமாளிய இங்க வந்தனர் கேள்வி கேட்டான் துரியோதனன் பார்த்தேன். பீஷ்ம துரோணா வகிக்கிறேன் மனுஷன் மதுரைக்கு தனியாகத்தின் கம்சனுடையதான அந்த நூலியாக மட்டமத்துக்குதான் போகணும். ஆறு மட்டும்தான் உள்ள போகலாம், அந்த இடத்துக்குள்ள போறதான் நெடுநீதி வங்கியே மூடினவர்கள் மம தேக உருவாக அந்த மன அகங்காரம் சாத்திக அகங்காரம் வந்தாரையா இந்த லட்சம் பண்ணி வந்தார் என்ன மம தேகம் தன்யோகத்தை ஸ்வயம் அபிநந்திருப்பம் பண்ணும்படியா தன்னுடைய காண்பிச்சானா பண்ணின வைகித்தியாலே சம்சாரியை முத்தனாக்க வந்தவன் என்று அனைவரும் அணிகைக்காக சம்சாரிகளை முத்தனாக்கக்கூடிய சாமர்த்தியம் அகல கடனா சாமர்த்தியம் இன்னும் காண்பிக்கிறதுக்காக ஆழ்வார் அவருடைய சம்பந்தாதி வியாதி நிறுத்த விபூதித்தால அகில கடனா சாமர்த்தியத்தை உபபாதி தருகிறார் என்று சொன்னார். எந்த வாரம் வளர்ந்த வாரம் அனுபவித்ததாக இன்னைக்கு நான் செய்தேனோ இன்னைக்கு அனுபவித்தேனோ முழுக்க தெரிந்து கொள்வேன். ஆழ்வார் உடம்பின பிறந்த வாரம் கிருஷ்ணானுபவங்கள் இருந்தாலும் அது முழுக்க கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த முழுக்க அனுபவம் கிடைச்சுனா அதை பேசினா நான் சந்தோஷமாக ஆராய்ப்பேற்பட்ட அனுபவம் கிருஷ்ணானுபவத்தோட கூட்டத்தை எனக்கு கிடைச்சது. இது என்ன பொறிய வேண்டும் குறவை ஆட்சியதோடு கோத்தலும் குண்டவனு இயந்தியதும் உறவணியின் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மட்டும் பல ஆச்சரியை பேசுகிறார்கள். அது என்ன அளவில் பண்டித்திலான மாய வினைகளையே அளவில் பண்டித்திலாந்த மாய வினைகள் அலைகளையே அகற்றி யார் அளவில் பண்டித்திலான கண்ணனா வந்தான் ஏக சீமானு இல்லையா நாகபஞ்சம் சூரியாளர்களும் முதலாம் முடியும் ஏக நாராயண ஸ்ரீமான் நாராயண பிரமணி கட்டமாக ஏக நாராயண ஸ்ரீவாட்சி ஆனவன் கேதனா நாகபஞ்சங்கம் சுஜேக்கியாகதோ முதுராமுகி ஏக நாராயண நாகபஞ்சங்கம் சூரிய ஆகதா மதுராம்பதியும் ஆகதா ஏகை நாராயணான். இருக்கிறவர் சொல்றதுல ஏக நாராயணா எப்படி சொல்றாங்க, இங்க வந்துட்டான் வந்தவன் யாருன்னு பார்த்தேன், இங்க வந்திருக்கிற இவன் தான் நாராயணன், பார்க்கிறத படிச்சிருக்கிறவரே அவன் தான். ஆரிய சோதி இவை அந்த வயசு இன்னும் பிறந்த வேதம் அந்த மாதிரி குறவை ஆட்சியரோடு தோத்ததும் குன்றமன் நேர்ந்தியனும் உறவடி கொள்கை நாகம் காய்ந்ததும் உட்பட வட்டும் பட குறவை கூத்தாடுவது கோவர்தன உத்தரணம் பண்ணது குன்றமன்று நேர்ந்தியது உறவடி கொள்கை நாகம் காய்ந்தது காளிய வந்தனம் பண்ணது உட்பட மற்றும் பல அளவில் பள்ளி பிளாதன் மாய வினைகளையே அலற்றி இளவும் நண்பர்களும் தவிர்க்கிறான். தனி பாடுவாராம் சாயங்காலம் பாடுவாராம் காத்தாலும் சாயங்காலத்து சொல்லு இதுவும் நண்பர்கள் ஆழ்வார் கூட காமிச்சிருக்கா தனி சாயங்காலம் சத்தியாக பணம் அதுவும் பர்வதான் பர்வதான் இரவு அவர்களுக்கு அப்படி இல்லை. இரவுனா சூரியோதயத்தை சூரிய வாசம் பேரு மது சூரியோதயம் பகல்னா சூரியோதயத்திலிருந்து சூரியாசனம் ஆக மொத்தமா எல்லா காலம் எக்காலத்து எந்த யாய் அப்படின்னு சாய்கிறார். எதுவும் நண்பர்கள் சந்திக்கிறோம் என்ன துறை நமக்கு எனக்கு என்ன விலை எளிமையிலே பெருமாள் சொல்றவர்களுக்கு என்ன விலை எளிமையிலே இந்த காலத்தில் என்ன குறை அப்படின்னு கேட்கக்கூடிய பாவம் ஆழ்வாருக்கு அதை விண்ணப்பம் என்ன துறவையாட்சி என்ற நான்காம் திருவாய்மொழியார் துறவையாட்சியரின் கிருஷ்ணகுல தேசிதங்களினுடைய கிருஷ்ணகுல தேசிதங்களை ஆதரித்து நின்று அனுபவிக்கப்பட்டேன் தரித்து நின்று அனுபவிக்கப்பட்டேன். அங்க வந்து திறந்த பாடல உழுகிறேன் இதுல தரித்து நின்று அனுபவிக்கப்பட்டேன் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறேன். நீ என்ன குறை என்று கொண்டால் அவனுடைய ராதக்கிரீடாவின் உத்தேஜி ஆகண்டகத்தை உபாய்த்திருந்தான் அவைகளை காண்பித்து தன்னை வசப்படுத்திருவன் சொன்னார். அதற்கடுத்த துவளின் மாம்பிமான நோம்பு தொலை வந்து மக்களும் துருமிகளை ஔபாரிக மந்திர விகடகத்தத்தை உபாதிக்கொள்ளினார். தொழில் மாம்பில் பொய்நின்ற ஞானம் தொடங்கி இவ்வளவும் மத தனக்கு மர்ம விஜயத்தின் உண்டான அவதாரத்தை வெளியிட்டுக் கொண்டு சங்காரியற்றும் விஜயத்வாரிகளாலே அவருடைய ஔபாரிக மந்திர விகடகத்தத்தை உபாதிக்கொள்ளினார். தொழில் மாம்பி மாடு நோம்பு தொலைவில் இவன் கடன் தூங்குங்களை நீதி அண்ணனே இவன் காது இல்லை விரும்பினோ அவர் உடனே பாகியம் கேட்டு காசப்பட திருத்தொலை நின்றுங்கள் பெருமாள் சேவை சாதிச்சதா அவரை போய் அழைத்து பார்த்த அந்த சமயத்துல அவருடைய ஆசிரிய பார்த்து தாயார் துணிகள்லாம் இருக்கா அந்த தாயார் சொன்னாரா அந்த பெருமாள் பெருமான பதத்துக்கு திரியா அந்த பராட்சராகி வேண்டாம் அவரை விட்டுதான் சொல்லு அவர் கழிக்க மாட்டா அப்படின்னா அதுக்காக தோழியோட பாசமா இருக்கு. துணை நீதிமன்றம் தொழில் இந்த வராபுஷனாய்க்கு நீங்க அவரை விடணும்னு சொல்றேன் இவளோ அவனை விடமாட்டா அதத்தான் சொல்றது துவளில் மாமணி மாடமும் தொலைவி ஜீவங்களும் தொழுமிப்பாள் இவரை நீயின் அண்ணனே உமக்காக இல்லை உங்க பக்கம் நீங்க சொல்றதை கேட்பாரு நினைக்காது போட்டா ஏன் அப்படின்னா தவளவன் வந்து தவளவன் செங்கு சக்கரம் அவன் சாத்திட்டு பார்த்து சொல்றான் தாமரை தரங்கன் அவர்களை நான் அதை அவர் சொல்றேன் கேள்விப்படுறான். இதையே இதையே சொல்லிட்டு குவரையும் குளர்கண்ட நீர்வழி இது நின்று தூங்குமே தூங்குமோ என்று தூங்கும் அப்படின்றது சொல்றேன். அதனால இந்த வாரம் இருக்கா இந்த அளவுக்கு போனாக்கலாம் எல்லா தந்தைகள் அப்படிங்கிறது பாப்பியா என்ன அவ்வளோ திருநாமம் கேட்பது சிந்தையே இந்த ஊர் தெரியாது சொல்லி கேட்கிறேன் தொழும் அத்திசை உற்று நோக்கியே அந்த ஊரை பார்த்து கேள்விப்படுறேன். இந்த மாதிரி இருக்கத்தால இவன் என்ன ஆசிரிக்காது போன்னு திரு திருச்சொலை திருமகம் திருப்பதியில ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரத்தின் முதல் பாசுரத்தையே கிருஷ்ணன் ஒரு கோபி கிட்ட பிரியாவிட்ட காமிச்சாங்கிறதுனால சுவடி மாதத்துல வியாக்காரம் காட்டிக்கிறார். சுவடி மாதம் சுவடி மாமணி மாடம் வித்தியாசமாக காமிக்கிறார். சுவடி மாமணி மாடமும் தொலைவிட்டு மக்கள் பாசனம் சத்தியான பாசனம் தமக்கு பகவத் விடயத்தில் உண்டான அவதாரணத்தை உயிரித்துக் கொண்டு ஆழ்வார் இவ்வளவு அழகா சொல்ற பெருமாள் விடயத்தை ஈடுபாடுதான் எத்தனை ஏழு நூறு பாட்டு ஏழு பாட்டு எண்பத்தேழு பாட்டு நூத்தி தொண்ணூத்தி நாலு பாசனம். இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு பாசனத்துக்கு அப்புறம் இதுவரை அஞ்சு பத்து அதுக்கு மேல ஒரு மூணு திருவாரூர் ஐநூத்தி முப்பது பாசனம் நூத்தி தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஐநூத்தி முப்பது இருநூத்தி இருபத்தி ஆறு எழுநூத்தி இருபத்தி ஆறு பாசனம் ஆயிட்டு இருக்கும். நூத்தி எண்பத்தேழு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த ஒரு முப்பது சேர்த்தா இருநூத்தி இருபத்தி நாலு ஐநூறு சேர்த்தா எழுநூத்தி இருபத்தி நாலு பாசனத்தில் இருந்ததாவையும் சேர்த்து இந்த பாசனம் பண்ண அது சொல்ல பண்ணுவோம். பொய்நீங்க ஞானம் தொடங்கி பிரகாள சுவாமியுடைய அனுபவம் பொய்நீங்க ஞானம் தொடங்கி இவ்வளவும் வர தமக்கு பகவத் விஷயத்தில் உண்டான அவதாரணத்தை வெளியிட்டுக் கொண்டு அத்தனை பாசனம் இது ஒரு பாசனத்துக்கு உபயோகம் பண்ணுறதுக்கு அத்தனை பாசனத்தை இருக்கா சுவாமியோட வியாக்கியானத்தை வச்சுட்டா அந்த வெளியீட்டுக் கொண்டு எம்பெருமானுடைய ஔபாதிக பந்து விகடகத்தை உபவாதிக்கிறோம். ஔபாதிக பந்துக்களோட அவ செய்யறதா ஒன்று சரியாகாது எம்பெருமானே விகடக பந்துன்னு சொல்றதுக்காக அதை சொன்னீங்க. அது கண்டா கூட இவன் என்ன பண்ணாரா அந்த பெருமாளையே நினைச்சிட்டு இந்த பெருமாளுடையதான சேர்த்தி சம்சேகம் கிடைக்காத்தால தன்னுடைய எல்லாத்தையும் இவன் இழந்தாங்க தாயாருடைய பாசனமா பாலுக்குங்கிறத சொல்றான். மாலுக்கு வைய வளர்ந்த வனாலுக்கு நீதான் கருவிநாயக நியாயத்து போல செந்தாமலை கண்ணத்தில் என் பொங்கல நேரக்குழடி என் பெண் பராமுஷனாய் தாயாருடைய வார்த்தையா இழந்தது சங்கே இழந்தது பொற்பே இழந்தது கற்பே இழந்தது மாமை இளமே அத்தனையும் விழந்தாள் சொன்னான். இழந்தது கழலே இப்படி எல்லாத்தையும் விழந்தாலும் சொல்லக்கூடிய தசகம் மாடுக்குங்கிற தசகம் அதுவே அபேட்சித பாக்கிய சம்சிலேஷ அலாபாது அசந்தனார். பாக்கிய சம்சேகம் பெருமாள் கிடைக்கணும்னு நினைச்ச அது கிடைக்காதால ரொம்ப துக்கப்பட்ட ஆழ்வார். தாய் சொல்லாலே தாயாருடைய பாசனமாக எல்லாற்றையும் தன்னடைவே தான் இழந்தபடியே சொல்லி முன்னாலையும் ஏராளம் தெரியவனுங்கிற தாய்ச்சிகள் இங்கேயும் அந்த மாதிரி சொல்றேன். எல்லாவற்றையும் தான் இழந்தது எந்தனி மாநிலத்தில் பிரீதியினாலே ஒரு ஸ்திரீக்கும் இருக்கக்கூடிய அத்தனையையும் தான் இழந்தேன்னு சொல்லக்கூடியதான பாசுரம் தன்னுடையதான நிறத்தை மாவை நிறத்தை இழந்தார் அப்படிங்கிறது அவை காந்தியை இழந்தார் அதுதான் பாரம்யாரிகளாலே அவனுடைய சுவாசிரயண விரோதி அவதத்தை சஜனானாம் சுவாசிரயண விரோதி தன்னை அண்டிய பக்தர்களுக்கு தன்னை ஆசிரியப்பதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய அகங்கார மமக்காரர்கள் அவர்களுக்குண்டான எல்லாத்தையும் விளக்கும் தன்மையை செய்யும்படியான குணங்களை உடையவன் என்று சொன்ன. அதன் பிறகு திருக்கோளூர் பெருமாள் பார்த்தன ஆழ்வார் திருக்கோளூருக்கு போகணும் அந்த பெருமாளோட சேரணும்னு ஆசைப்பட்டதான். தாயார்கிட்ட சொன்ன தாயார் அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னா இவரோ அதுலேயே ஆசையா இருந்த ஆசையா இருந்து அங்க போவே போவேன்னு குழப்பறான். அப்ப தாயாருக்கு மூச்சம் அவர் மூச்சி ஆயிட்டார். இவர் கிளம்பி பராமசராகி கிளம்பி திருக்கோளூருக்கு போயிட்டார். இந்த தாயாருக்கு மூச்ச தெரிஞ்சு மூச்ச தெரிஞ்ச உடனே பொண்ணு பார்த்தா பராமசராகிய பார்த்தா ஆழக்கான் திருக்கோளூருக்கு போடுன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கதான் போயிருப்பா. ஆனா போயிருப்பா நமக்கு வந்து தெரியும் ஒரு பொருள் கிடையாது இருக்கிறது கிடையாது என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டாலும் தாயா அந்த பாதுகாப்பு என் பெண் எப்படி இருந்தாங்கத்தான் அந்த பாதுகாப்பு சொல்றா என் பெண் அவனிடத்திலே காலதாக எப்படி இருந்தானா சாப்பிட்டுக்கு சாதத்தை கொண்டு போய் தந்தா இது கண்ணன் எனக்கு இது வேண்டாம் கண்ணனை கொண்டா அப்படிங்கிற இன்னும் சொல் கண்ணன் தீர்த்தத்தை கொடுத்தா பருகிணி கண்ணன் வெத்திரையை கொடுத்தா சின்ன வெற்றிலையும் கண்ணன் எல்லாம் கண்ணன் எனக்கு எல்லாம் கண்ணன் தான் அந்த திருக்கோவிலுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தா சோறு பருவி திருந்தை நெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்ட நீர்மறி கிடந்தார். அதற்கு மேல இப்ப நான் மூச்சை அழுத்தி பழச்சு பார்த்தா முடிச்சு பார்த்தா அவளை காணும். இது என்ன பண்ணியிருப்பா? தனியா போயிருக்காளே, வழி தெரியாத அவளுக்கு என்ன பண்ணியிருப்பா? நீ வயசான பொண்ணு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு வித்தியாசம் போயிருப்போம். மணினுள் அவன் சீர்வளம் மிக்க அவனூர் வினவி, சீர்வளம் மிக்கதால அவனுடைய ஊரை பற்றி கேட்டுக்கொண்டு வினவினா எங்களுக்கு எங்களுக்கு கேட்கணும். ஆனா ஒண்ணு தீர்மானம், அவன் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான், பக்கத்துலதான் அஞ்சு பேர் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆழ்வார்க்கு திட்டமே இளவான் குடும்பமும் திருக்கோவிலூரே கட்டாயமா என்னுடைய பெண் போனது திருக்கோவிலூருக்கான தரணும். அந்த மாதிரி இந்த திருக்கோவிலூருக்கு தான் அவள் போயிருப்பார். ஆனா போயிருந்தாரா யாருக்காவது தெரியுமா? சோழிகள் எடுத்துதான் பாட்டங்கள் தான் அவள் வளர்த்த பூவைகள் கிளிகள் அந்த பட்சிகளை பார்த்து தாயார் கேட்கிறான். உங்களுக்கு தெரியுமா? இதா மற்றவர்களை பார்த்து கேட்கிறான். இருந்தாலும் மனச ஆத்திக்கிறா கட்டிருக்கார். அவ போயிருப்பா, பெருமாளை பார்த்திருப்பா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தான் பாதிக்கிறாளா? பராமர்ச நாயகியோட தாயார் பராமர்ச நாயகியை பத்தி அதுல சொன்ன குணம் எது அப்படின்னா, அவனுடைய பாரண்ய போக்யபாவாதிகளாலே உயர்ந்த தன்மை போக்கியத்தை அவைகளாலே திருத்தியாக நிதானத்தை உபாதித்த முடியும். அவன் கைவிட மாட்டான், நிச்சயமா காப்பாற்றிருப்பா, அவளை ஏற்றிருப்பா, அவள் போய் சேர்ந்திருப்பா, போய் காண்பிச்சிருப்பா அப்படின்னு தாயார் திருத்தியாக நிதானத்தம் தான் மனசை தரிக்கும்படியான ஒரு தைரியம் திருதி இல்லையா? திருதிலேயே மூணு சொல்ற சாத்திக்கிறது இல்லாதான் டிட்டர்மினேஷன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன், அது விடாம செய்யக்கூடிய தன்மை. காளிதாசன் சொன்னான், இதோ எத்தனை தரங்கள் இருந்தாலும் உன்னை முடிச்சாலும் அஜீதான்னு சொன்னான். விகாரகே கௌசதி விக்ரியத்தை ஏதாங்க சேதாசி தேவ ஜீதாக விடாமுயற்சி, எத்தனை தரங்கள் வந்தாலும் செய்து முடிப்போம் என்ற எண்ணம், மனசோட ஒரு தெய்வ அவஸ்தை விசேஷத்துக்கு திருப்தி வெறுக்கும் தன்மை. திருங்கிற ஜாது மேல பிரத்யம் தான் நாயா, அதோட நவுன் ஃபார்ம் டிட்டர்மின் டு பி அப்படி. அந்த மாதிரி அந்த திருத்தியாகி அந்த தைரியம் சிறந்தை முதலான குணங்களுக்கு காரணமாக இருக்கிறவன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா பெருமாள் பெருமாள் நினைச்சா அவனுக்கு சோறு வேண்டாம், நீர் வேண்டாம், போக்கிய பதார்த்தம் வேண்டாம். சோறு என்ன தெம்ப தருமோ அவனுக்கு எம்பெருமான் மரணமே தரும். தீர்த்தம் எந்த தாகத்தை போக்குறதோ பராமர்ச நாயகிக்கு எம்பெருமானுடைய நாமம் எம்பெருமானுடைய நினைவே தாகத்தை போக்கும். அதனால அவள் கட்டாயமா போய் சேர்ந்திருப்பான். வித்யாதி விதானத்தை உபாதித்தான் அப்பவும் அவளுக்கு கிடைக்கல. அதனால ஒண்ணுமே புலச்சோலையிலே இருந்து ஆர்த்தராய் அதனாலே என்ன பண்ணார் அப்படின்னா, ஐகரசியம் பற்றாதார குருவிட்டு லோக சிரஷ்டித்துவ சக்தியாளிகளாலே அவனுடைய வெதகாவீர விபூதி உலகத்தை உபாதி தருவினான். உங்களோட திசகம் அது ஆழ்வாக சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, மோனியோ தாலியோ நந்தினா புதிலங்கார் விளையாட்டியே நான் இருந்தேன், நான் பிரார்த்திக்கிறேன் அவங்கள நீங்கள் இதை சொல்லுங்கோள் விரைவில் தோடி வந்தே கையமர சக்கரத்தின் கரிவாய் பெருமானை கண்டு மெய்யமர காதல் சொல்லி கிளிகால் விரைவில் தோடி வந்தேன். அவங்க கிட்ட போய் என்னுடைய ஆசையை கேட்டு திருப்பி கிட்ட வந்து பயந்து வந்து சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி நவீனா புள்ளி நன்றால் நன்னட புள்ளி நன்றால் விளையாட்டியை நான் இருந்தேன். என்ன செய்யணும்? மூன் உலகங்கள் எல்லாம் படைத்த முன்வண்ண கண்ணன் என் நலப்பண்டகிலான் தனக்கு என் நிறைவை உரைத்தேன். எல்லவையே சொல்லுவோம். பெரியவர்களுடைய அனுபவத்தில் உண்டு, வண்டுகளை பார்த்து முழு விளைச்ச என்னுடைய நிலைமையை போய் சொல்லுவோம் அப்படின்னா ஆழ்வார் திருமண வேண்டாம். பல காலம் நான் என்ன போய் சொல்லணும்னு கேட்டுதான், நான் போய் என்ன சொல்லணும்னு கேட்டேன். கேட்க உடனே சொன்னாரா, நீ இப்ப பார்த்து அதை சொல்லுறா பார்த்ததை சொல்லு, நான் தனியா என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். நான் செய்வேன், sending messages. Yes? The sent by stage. That's all. நான் எப்படி இருக்கேன் அதை பார்க்கிற பாரு, அதை பார்த்தது அப்படியே சொல்லுங்க. அந்த மாதிரி இங்க ஆழ்வார் சொல்ற என் இளமை உடைத்து பெரிய தம்பி ஆழ்வாருடைய நாலு திருவந்தங்களுக்கு திருவங்கம் இந்த ஆழம் அந்த தான் சொல்றாங்களோ அந்த மாதிரி என் இளைமை உடைத்து இது ஆழ்வார்கள். அப்படி பட்சிகளை நூல் உடல் புனராடுகிறோங்கிறதுல அதன் பிறகு எம்பெருமானுடையதான வசந்த மரங்கள் இதாகவும் இருக்கக்கூடிய இருக்குங்கிறதுதான் தெரிகிறது. அவருக்கு அனுபவத்துக்கு விஷயமாச்சு. பெரிய ஆசையோட திருநாட்டில் இருக்கான் அவன், லோகத்துக்கு தான் சுவாமியா இருக்கான். அது நூல கேட்கிற மாதிரி கதில் போனான். இவ்வாறு பரமபதம் அதுதான் தீயா இடனாய் தீயாய் காலாய் உருவாகமாய் சீராய் சிவர்கள் இரண்டாய் சிவனாய் என்னால் சூடாதாய் வெண்கண்ணியேந்தி கொடிய என்பாழ்வாராயிருந்தால் மண்ணும் பின்னும் முடியவே மண்ணும் பின்னும் பகிரவே யோகங்கள்லாம் முடியும்படி என் பக்கத்திலே வரவேறும் ஞானத்தினுடைய நடவாயே கோல திருமாவளோடு உன்னை கூடாதே சார பலனாளியும் நான் தளர்வேனும் விளக்க உயிரால் காணவாராய் விண்ணிலே சீரங்கலத்திற்கு சீரங்கத்தில் இருக்கிற திருமால என் அனுகிரகத்துக்காக நீ வரவேணும் அடியேன்பாள் வாராய் கொடியேன்பாள் வாராய் புதிய பாவம் பண்ணிக்க எங்கிட்ட வந்தியோயோ இப்படி பாவியா இருந்தாலும் நீ கைவிடக்கூடாது வரணும் மண்ணும் மண்ணும் மகிழ வரணும் அந்த மாதிரி நீ வரைச்சே லோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் நிச்சய சுத்திகள் எல்லாரும் சொத்தோடப்படுவா என்ன சுவாமி ஊர்ல இருக்கிறவாங்கன்னா இவர் இந்த மூணு கால சொத்தோடப்படுவா நிச்சய சுத்திகளும் சொத்தோடப்படுவாரோ ஆழ்வார கவர்த்தா இது கொஞ்சம் நன்னா இருக்கும் இந்த திருவாவளியை போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு ஆசை சொல்வாரா சுவாமி நிச்சய சுத்திகள் ஒரு நாள் மண்ணும் பிடிக்கும் மகிழ ஏன்னா ஆழ்வார் சாரிக்கிற அந்த மாதிரி ஞானத்துடைய நடக்க வேணும் ஒரு நாள் காரவாராய் விண்ணீது அந்த மாதிரி வேணும் வருடங்கள் எரிந்து உள்காற்றாலே உதிப்பாயோ உங்களுடைய சிந்தனையை காண்பிக்காமல் நீ மறைக்க முடியுமா தீயோருடன் சேர்மேழ்வாய் விழுந்து திருவேனோ நீ வந்து சேர்ந்து உன்னோடு சேர்ந்து திருட சேர்ந்த விழுந்து மாதிரி உன்னோடு சேர்ந்து நான் முன்வேன் அதிகே இருக்க விழாவையே அப்படின்னு சொல்லி பெருமாளத்தை கேட்கிறார் ஆழ்வார் பத்து பாசுரங்கள்ல. அதன் பிறகு பார்த்ததெல்லாம் ஒரு கதையாகாது. பெருமா திருவடிகளையே சரணம் புரிந்தால்தான் பெருமாள் கழிப்பாங்கிற ஞானம் உண்டுதா? இது எந்த சரணாகதி பண்றது? திருவேங்கிற வழியில சரணாகதி பண்றதா? குருக்காகணமா தெரியணும் இல்லையா? திருவேங்கிற மலை சேட்டாச்சலம் காசுக்கு வேண்ட ஒரு காலத்துல மெட்ராஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னா ரேடு முட்டாக வச்சேன் ரெண்டு ஒரு இடத்துலேருந்து மழை தேவையாகும். காசு தீபம் போட்டுருந்தா பாம்பு மாதிரி இருக்கும் சேட்டாச்சலம் இருக்கும் கேராஜனம் பெருராஜனம் சிம்மாஜனம் விஷபாஜனம் நாராயணாஜன் அஜிநாதனம் ஏழு மல வேங்கட சைலம் டூ. ஆனா அதுல மட்டும் பாவம் மாதிரி இருக்கும் விளக்க பார்த்தா அதன் தோழப்படுது மழையே அப்படி ஒரு மாதிரி மழையே திருவிடம் முழு கேராஜனமா இருக்கு பார்த்தா. அந்த மாதிரி பொங்கல் காரெல்லாம் புண்ணியம் பண்ணுவா அதனால ரெயின்டனாவே அதை பார்த்துருவா மெட்டா சேர்ந்து ஒரு வாழ்வா கொஞ்சம் அப்படின்னு அதனால கேட்டாச்சு அந்த மாதிரி கேடாதனமா பெருமாள் சேர்ந்தாரிப்பர் ஆழ்வார் சாதிச்ச சிலம் உலகுக்காவின திருவேங்கடம் பெருமாளே உலகுக்காவணம் அந்த திருவேங்கடம் அடையே உலகுக்காவணம் உலகுக்கு திலகமாய் இந்த திருவிடம் தான் திலகமா இருக்கிறான் அந்த திலகம் மாதிரி இருக்கான் திருவேங்கடம் உலகுக்காவின திருவேங்கடம் அதிலே பெருமாள் பாசனம் இல்லையா உலகமுட்ட திருவாயன் உலகின் கீர்த்தியம்மான் இடமுட்டுதல் சூழ்நிலை கையே நாங்கள் திருமால சொல்ற உலகமுண்ட பெருவாயா உலகின் கீர்த்தியம்மானே இடமுட்டுதல் சூழ்நொழி மூர்த்தி அடியா அடியே நாங்கிலே சிலதான் உலகிற்கான என்ன திருவ எங்கட செந்தல்மானே கூட்டராழ்வார் என்ன சுவாமி பண்ண கூடாய் ஆறு கூடாய் உலகம் கூடுமாறு கூடாய் உலகங்கள் அடியே குணபாலம் கூடுமாறு கூடாய் உலகங்கள் அடியே குணபாலம் கூடும் ஆறு கூடாயே அழகான பாசனங்கள். சுவாமி நான் உன்னை சரணம் அடைஞ்சு பற்றி மோட்சத்தை அடையும்படியா நீயே பண்ணவரும் நான் சரணம் புகார் நீயே அனுபவிக்கிறவர்களான பத்து பாசங்களுடைய சாரம் எல்லாத்தையும் திருக்குறைகிறான் சப்த சித்திரம் சொற்களோட அழகு சப்தங்களோட அழகு சௌந்தர்யம் முதல்வந்து பாசனத்தில் ஆழ்வார் சொன்னாராம் ஒரு நடையத்துக்கு என்ன வழி எனக்கு தெரியல சொல்லணும் உணவு வழியை குணபாலம் கூடுமாறு முதல் பாசத்துக்கு சொன்னா புடிச்சு 32 உபாயம் திருமாசுகிறான். சிந்தி வளரும் திருவேங்கடத்தானே ஆறா ஆண்டுகளையே அடிசே பண்ண முருடாய ஆயாரு போறாரு. நான் உபாயத்தை அனுப்பிக்க முடியும் அன்பு ரொம்ப நீ பண்ணணும் அடிசே பண்ணா அருளாயே அப்படியா சொன்னி அன்னைக்கு மகளும் என்ன கொஞ்சம் திட்டிக்க வேறாப்பா என்ன முகுந்து நித்திக்கு மகளே இவையோட நிபதி தென்னதனி முனிவன் முத்தரை கொண்டு திருவைங்கடத்தானே அந்நரையே உன் அணிகே ஒரு அணியிற்கு ஆவாவின்னாய அனுகிரகம் பண்ணா கூட நான் வந்து சேரச்சேன். ஆ ஆ நல்ல காரியம் பண்ண நல்ல காரியம் பண்ண கொண்டு கொண்டாரு ஆ ஆ பின்னாயே ஆவாவின்னாயே சரி சுவாமி பண்ணத்தில்தானே கொண்டாடும் இப்பவேயா ஆரம்பிக்க முடியும் என்ன அங்க போய் கட்டிட்டு அந்த மட்டும் போயிட்டு அதை ஆழ்வார ஆரம்பிச்சுங்க சேர்ந்ததே என்ன அதுக்கு மேல என்ன அடையலாம் மன்னடந்த ஏற்றாவதை காண்பதற்கு என்ன ஆளுநர் என்று இறைவர்களை இறைத்தீர் மணியினர் வீணாவனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே வீணா நீதி என்ன ஆளுநருக்கு நல்ல என்பதே வழியை நேரி அவர்கின்ற அவரே நீவர நீதியே புரிய அனுமதியானே கோலக்கறிவாய் பெருமானே சிறியார் வினைகள் தீன் வருந்தே திருவேங்கட செம்பெருமானே சிறியார் வினைகள் தீன் வருந்தே திருவேங்கட செம்பெருமானே முடியாது கொண்டும் உன பாலம் காண நோடாக ஆற்றேன் நோடாக ஆற்றேன் உன பாலம் காலகொன்று இல்லாத கண்ட தமிழ்நாடுகளை ஆண்டுகளும் முடியும் சேவை கண்ணால் கடவுள் சூழல் விரும்பும் திருவேங்கடத்தானே மராய்மை கரியன் பாலம் இந்தா கூட வராய் இந்தா கூட வராதாய் வராதாய் சொல்லுவானே சிந்தாவைக்கு பின்னல்வாய் நாள் தொடர்ந்து எனவே சிந்தாமிகள் வரிசை பகுதியை திருவேங்கடத்தானே அந்தோ ஐயன் கூட பாதம் மகளின் தேடி ஆழ்வார்கள் சாதாரண ஈசன் வாழ்வத்தின் பெண் என்னாலும் பேசுவோம் திருவேங்கடத்தானுக்கு ஈசனே திரை ஒன்று பிள்ளை நெங்கன் பாதம் வைத்தவர்கள் சொல்லிக்க முன்னாள் அந்த சிலத்துல கேட்கல அதுக்கு அவர்கள் சொல்ல முடியல கேட்கலாம் ஈசன் வாழ்வத்தின் பெண் மாணவர்களுக்கு சுவாமி இவன் ஈசன் வாழ்வர்க்கு ஐவர் முபரகழந்தி சொன்னேனா ஆனா அறிவா அவனுக்கு பெருமை அவா பெரிய மனிதாளுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் திருவண்ணா பிரயோஜனம் இல்லை ரொம்ப சாமானிய ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் தானேன்னா அப்பதான் ஐயா ஈசனே நிறை ஒன்றுமே எங்கள் பல ஆகும் வைத்த வரதுகளை சொல்லிக்கே ஈசன் வாழ்வர்க்கு என்றால் பேசவும் ஈஜா பிரியம் அந்த மாதிரி சூரியாக எல்லா வளர்ச்சிகளும் மாறிமூர்த்தி என்றால் அளவாகுமோ என்ன சொல்லி புகழ்ந்தாலும் அதை உன் குரலியா மாணவர் கண்பன் என்னால் அது தேசமோ திருவேங்க கிடையாது. சோதியாக எல்லா உலகத்தோடும் ஆதிமூர்த்தி கூர்மா அது போராது. ஏன் உண்மையில தமிழம் வேதம் வேதாந்தம் வேதாந்தங்கள் அத்தியனம் பண்ணவா அந்த பலகளை சொல்ல ஒவ்வொரு பதமும் திருவேகமையான சொல்றதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பலகத்தின் சப்தத்துக்கும் ஒரு சொல் குரலாய் இன்பவர் செய்வார். நம்ம பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் சந்தேகி சப்தாக பகவான் பாஜகாக பிரம்மார்ப்பணம் பிரம்மதவி பிரம்மார்ப்பணம் பிரம்மணாத்தம் பிரம்மைவதே என கிரந்தவர்கள் பிரம்மகர்த்தம் ஆகினா கத்திரிக்கா நாராயணன் எடுத்து நிர்வாகன நாராயணன் திருத்தி நிர்வாகன நாராயணன் திருத்தி அழுப்பு நாராயணன் பாத்திர நாராயண வச்சு அதுல அந்த போட்டு என்ன நாராயண குத்தி கருது நாராயண திருமப்பாரி அதுல கரடி நாராயண வதக்கி கருமேந்த நாராயண பண்ணி நீங்கிற நாராயண சாப்பிட்டா அதுதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகிருஷ்ணி பேசுறான். அது சொன்ன தேவியல் உண்மையில தந்தத்தை வேதத்தை அத்தியனம் பண்ணவா வேதாட்சராணி யாதந்தி படிதாணி பிஜாதிபிதி நாமங்கள் ஆயுதமுடைய நம் பெருமான கௌரமா கும்பனும் எம்பெருமானுடைய குணத்தை சொல்லக்கூடிய பேராளிப்போ அதே மாதிரி இந்த பாசனங்கள் தான் எம்பெருமானுடையதான குலத்தை செல்வார்கள்தான் நாமங்கள் ஆயுதத்துள்ள ஆழ்வார் குணாலு வெளியில சாதிக்கிறார். இந்த பாசனத்தில் நாமங்கள் ஆயுதத்திலே நாம் பெருமாறிலே நாமங்கள் ஆயுதத்துள்ள திருவாரங்கள் திருவாரங்கள வியாக்கியான திருப்பிரியான் பிள்ளா அந்த மாதிரி திருவேகன் மலையினா சரி செய்த சுவாமி என்ன கேட்டவனா திருமலை திருவேகன் எந்த ஊரும் போன்ற சுவாமி மலைக்கு மட்டும் போயிட்டு அந்த விமான சொன்னது அவரைத்தான் சரணம் போகணும்னு தீர்மானம் பண்ண அவரையே சரணம் புக்காதான் அவன் திருமணிகளை அடைந்தால்தான் அவருக்கு நன்மை. அதை தீர்மானம் பண்ணிட்டு இந்த உறவுண்ட திருவாளையாகிற திசகத்துல ஆழ்வார் அந்த மாதிரி திருவாளை சரணமடைந்த அகழிந்தை நிறைவேந்து வளர்ந்தே முன்பை இவை வாழ்வா நிகழில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வாய் சொல்லமாறா இன்ப வெள்ளம் போதுல தந்திரம் என்பதையோ கொள்ளமாறா இன்ப வெள்ளம் போதுல தந்திரம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னா எடுத்து மாறாது அப்பேற்பட்ட இன்ப வெள்ளம் பெருமாள் வாயர் கொழுந்தாய் அவரால் குறையுண்ணும் மாயப்பிராடை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பதுகி பதுகி என் மாயா மயல்வர எம்மனத்தே மண்ணினார் உயர்நிலையேதலும் ஒன்றுடற்கற்றை அயர்வில் அமரர்கள் ஆதிக்குழுந்து என் உயர்வு என் சொல்லியாமல் மயல்வர எம்மனத்தே மண்ணினான் தன்னை உயர்நிலையேதலும் ஒன்றுடற்கற்றை அயர்வில் அமரர்கள் ஆதிக்குழுந்தை என் உயர்நிலை என் சொல்லியாமல் வேணும் உண்மையில் இந்த வயதான் குடிக்கிறார்கள் முடியுமா அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் இல்லையா பெருமாள் பரவ போக்கியமான திருமேனி கலசோதவி பம்பதோ பவத்யா கருவேனே சன்வரி மந்தோ சம்ஸ்கிருதாயாக அமுதாம் சர்வேனி விவேகம் சஞ்சீவன மஞ்சனாசனே லோகம் மரணமடைந்தவனை ஜீவிக்கப்படும் திருநெல்வேணி மரணம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் பெருமாள் புகழா உலகமும் உடையாய் அதெல்லாம் இருக்கட்டியா என்னை ஆழ்வான் எனக்கு வேண்டிய மோதியோட கிளாஸ்மேட் இயலில் புகழா உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வார் நம்ம சொல்வாரா சார் இந்த வருஷம் நான் ரொம்ப நேரம் எடுத்துலாம் பெரிய பதவியில் இருக்கிறவா ராம்நாத் கோவிந்தா அவர் என்னோட இல்ல எல்கேஜியில பிச்சர் அப்பதான் எல்கேஜியே ஆரம்பிச்சு வந்தார் எல்கேஜி இருக்கார் அவர் பத்தியிலே வைக்கிறதா ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்கேஜில ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் ஒன்னா ஒண்ணா ஆட்டோல கூட ஒன்னா போகணும், நான் பாட்டோ ஒன்றுதான் தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவாரா, என்னை ஆழ்வாழ்ல நிகழ்வில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், அதெல்லாம் உலகம் புகழையா எனக்கு புகழ் இது என்னை ஆழ்வான் பெருமாள், என்னை ஆழ்வான் நிகழ்கள் அவர்களோட கூட என்னை சீக்கிரமாக வையா பெய்யற்ற இலக்கைக்கு வள்ளி பெய்தாரத்து இலக்கைக்கு வள்ளி இது நிச்சித தீவிரத்தை காமிக்கிறார் என்னை ஆழ்வானே. தேசியனுடைய பாத்திரங்கள்லாம் கரியவனுடைய குறிகொண்ட கருத்துடையோ செஞ்சோம் தமிழ் மலைகள் பிரிந்துரைப்போ அதுதான் என்னை ஆழ்வானே பெய்யற்றது இலக்கைக்கு மண்ணி பெய்தாரத்து இலக்கைக்கு மண். அந்த மாதிரி சொல்லி சரணமடைந்த நிகழ்ந்தவன் முடிக்கலங்கள் விரும்பும் திருவைகளைத்தான் புகழ் ஒன்றில்லா அழியேன் என்னை ஆழ்வான் நீ புகழ் ஒன்றில்லா அழியேன். வேறு புகழை நாடாதவன் வேறு புகழ் இல்லாதவன் புகழ் ஒன்றில்லா அழியேன். அனஞ்சோபாயத்தும் அனஞ்ச சரணத்தன புகழ் ஒன்றில்லா அழியே உன் அடிக்கிரியா வந்து புகழ்வேனே அடிக்கிரியா வந்து நூண்டு அழியே வாழ்வின் எந்த கருவர்க்கும் படிக்கையா பெருமாள் கையை பிரித்திருக்கான பெருமாள் வரதாசமா திருவுடைய காமிக்கிறான் அடிக்கிரியானது கொண்டு அடியே வாழ்ந்து பெரியவாழ்வா சொல்வாழ்கள் பெருமா சிம்மாவுடைய திருவடிகள் கொஞ்சம் அகலமா இருக்குமா அதுக்கு நல்ல அத்தனை நடப்பாக்கும் போல உங்களுக்கு நீ சரி நல்ல யானை திருவையெல்லாம் இல்ல ஆத்மா அனுசரிக்கிற ஆத்மா அதுக்கு கீழே போயிருந்தா அப்படியே இருக்கலாமா அது ஆழ்வு பெருமாள் காண்பிச்சுதான் அடிக்கீழ் அமர்ந்து பூந்து அடிக்கீழ் அமர்ந்து பூந்து அடிக்கீழ் பூந்து அமர்ந்து பூந்து அடிக்கீழ் அமர்ந்து அடியே வாழும் அதை சொன்ன வேண்டும் சாட்சி மற்றெங்கும் தெரிந்து நீ தாழ்மைக்கு வாழ்க்கை ஆண்டேருடாய் சுவாமி தாழ்ச்சி மற்றெங்கும் தெரிந்து நீ தாழ்மைக்கு வாழ்க்கை அடிக்கீழ் அமர்ந்து பூந்து அடியே வாழும் என்ற அருள்களுக்கும் படிக்க இல்லா பெருமானை பழக்குழுவும் சடகோபன் குறிப்பான் சொன்ன ஆயிரத்தில் திருவேங்கடத்து திவைபத்தும் பிடித்தா திரித்தா திட்டிருந்து செய்யவாடு பல சுத்தி அதுக்கு மேல ஏழாம் பத்து இந்த ஆறாம் பத்துல சொன்ன விஷயம் சர்வ போக்கிய பிரவிட்டதா செய்ய கத்தேதாதா பிரபலன சுலபமாக சிரபத்திக்கு சுலபமா இருக்கக்கூடியவன் பெருமாள் அதனால அவனை உபாயம் இதற்கு முன்பகத்துல சேய உபாயத்திலே நூற்றுவிப்பவன் பிரபத்தியே பிரபத்திக்கு யோகியம் பிரபத்தியிலே சேர்ப்பவன் அதனாலே உபாயம் இங்க பிரபத்திக்கு சுலபன் அதனாலே உபாயம் தாராபத்தோட விஷயம் பாகவதால் ரசத்தோட அனுபவிச்சது உங்களுக்கு அனுபவம் கேட்கணும் மகராசாசம் வெங்கடாக்கிமாய சிவதே வெங்கடேசாய வேதாந்த பிரபே நமஹ.